ரொம்ப இயல்பாக இருக்கக்கூடிய நபர்கள் கூட யாராவது ரெண்டு பேர் பார்க்குறாங்க அப்படின்னா தடுமாற ஆரம்பிப்பாங்க. ரொம்ப கஷ்டமான வேலையில் எல்லாருக்கும் நடக்கக்கூடியது தான். கண்ணாடி முன்னால் நின்று 10 தடவை பேசி பேசி பழகின நீங்கள் கூட யாராவது ரெண்டு பேர் உங்களை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் அடுத்த வார்த்தை வராது, நாக்கு குளரும், கைகாலெலாம் விடவிட நடுங்கும், உள்ளங்கை ஈரமாக போயிடும், உள்ளங்கால் அப்படியே தண்ணீர் அப்படியே கொஞ்சம் வேர்வையெல்லாம் அங்கே வர ஆரம்பிக்கும். கஷ்டம்தான், எல்லாருக்குமே இது கஷ்டம்தான். பயின்று பயின்று வந்தவர்களுக்கு கூட 10 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அப்போ ஒரே ஒருத்தர் யோசிச்சு பாருங்கள், பெரிய பெரிய போட்டிகள் நடக்கும்பொழுது, பெரிய பெரிய மேட்சஸ் அப்படின்னு நம்ம சொல்வோம், இந்த பந்தை மட்டும் யாராவது விட்டுட்டாங்க அப்படின்னா தொலைஞ்சது, இந்த நாடு தோற்று போகிறதுக்கு இந்த ஒத்த பந்தில் தான் உயிரே ஒட்டிகிட்ருக்கு அப்படின்னு இருக்கும்பொழுது அங்கே கூடியுள்ள ஒரு 1000கணக்கான மக்களுடைய 1000கணக்கான ஜோடி கண்கள் பார்க்க, அந்த ஒரு அடுத்த 4 நிமிடம் வெறும் நிசப்தமாக இருக்க, உயரத்திலிருந்து ஒரு பந்து ஏதோ இடிவிழுங்கிற மாதிரி வந்து இறங்கும்போது பிடிக்கக்கூடிய அந்த விளையாட்டு வீரருடைய மனது எப்படி இருக்கும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எல்லாருக்கும் இது தெரிஞ்சதுதான். இங்கேருந்து கைத்தட்டுறது ரொம்ப சுலபம், இல்லை அவர் அதை விட்டுட்டாரே அப்படின்னா அவரை ரொம்ப மோசமாக விமர்சிக்கிறது அதோட சுலபம், அதோட சுலபம் கையில் இருக்கக்கூடிய ரிமோட்டை பயன்படுத்தி அடுத்த சேனலுக்கு போயிடுறது. சுலபமான விஷயங்களை பற்றி பேசுறதுக்கு நம்ம மனதில் உறுதி வேண்டும் அப்படிங்கிறதுக்குள்ள வரவே வேண்டாமே. கஷ்டமான விஷயத்தை, சுலபம் இல்லாத ஒரு விஷயத்தை கஷ்டப்பட்டு பயின்று எப்படி சுலபமாக ஆக்கிக்கொள்வது, அதுதானே நம்மளுடைய ஒரு விதி, அதுதானே நம்மளுடைய முறை. இதே மாதிரி தான் ரொம்ப திறம் வாய்ந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய போர்க்கலைகளில் மிக மிக திறம் வாய்ந்த ஒரு மாணவன், அவருடைய ஆசிரியருக்கு ரொம்ப பெரிய பெருமை. ஆஹா, என் மாணவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்னு. ஆனால் வெறும் ஆசிரியர் மட்டும் பாராட்டினா போதுமா என்ன? 10 பேர் இருக்கக்கூடிய அரங்கத்தில் கூட்டிகிட்டு போய் நிறுத்தணும், போட்டிகள் நடக்கும், எல்லார் முன்னாலேயும் தனியாகவும் தன்னை எதிர்க்கக்கூடிய இன்னொரு போட்டியாளர் கூடவும் அவன் தன்னுடைய வீரத்தையும் விவேகத்தையும் வேகத்தையும் காட்டியே ஆகணும். சரி, கூட்டிகிட்டு வந்தாச்சு, எல்லாரும் நின்றுட்டுருக்காங்க, மேடை தயார், எல்லாம் தயார். ஏற்றி பையனை விட்டாச்சு, விடும்பொழுது பார்த்தா ஹீ இஸ் நாட் ஏபிள் டு கிவ் ஹிஸ் பெஸ்ட். இதுவரைக்கும் ஆஹா அப்படின்னு ஆசிரியரே ஆச்சரியப்படுற அளவுக்கு அவ்வளவு திறமையாக பயிற்சிகளை மேற்கொண்டு அதை காட்டிகிட்டு இருந்த அந்த நபரால் இப்போ எதுவுமே பண்ண முடியல. சின்ன சின்ன தடங்கள் இருக்குது, முகத்தில் குழப்பம் இருக்குது, கண்ணில் கலங்கல் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன கொஞ்சம் அப்படி யோசிக்கிறார் ஆசிரியர். சரி, கூப்பிட்றாரு, திருப்பி இறங்கி வந்தாச்சு. இந்த காட்சி நம்ம ஒரு தடவை கற்பனை பண்ணி பாருங்கள், குருக்ஷேத்திர யுத்தம் நடக்கும்போது இப்படி தான் ஆச்சு. எல்லாவற்றிலும் தயாராக இருந்த அர்ஜுனன் எல்லாரையும் பார்த்த அடுத்த நிமிடம் தோளிலிருந்து காண்டிபம் நழுவ, கீழே விழ, இந்த விளையாட்டுக்கு நான் வரல, இந்த போர் எனக்கு வேண்டான்னு சொன்ன அதே கதை தான். இப்போ இறங்கி வந்த மாணவன்கிட்ட ஆசிரியர் தோளை தட்டி கேட்குறாரு, என்ன பிரச்சனை, ரொம்ப அமோகமாக பண்ணக்கூடியவன் நீ, உன் மேலே எல்லா நம்பிக்கையும் வச்சுருக்கேன், இப்படி திடீர்னு கைகால் தளர்ந்து போய், இல்லையே முதல் நாள் நீ எந்த பயிற்சியும் இல்லாமல் எங்கிட்ட பயிற்சிக்காக வந்தபோது இருந்த உன்னை விட மோசமாக இருக்கு இன்றைக்கி உன்னுடைய நிலைமை. இல்லை, எல்லாரும் பார்க்கும்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னையே பார்த்துட்ருக்காங்க, என்னுடைய ஒவ்வொரு அசைவையும் பார்க்குறாங்க, எனக்கு 1000 கண்கள் என் மேலே ஊறுற மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சிரிச்சுட்டே அவர் சொல்கிறாரு, ரொம்ப சாதாரணமான விஷயம், எனக்கு பெரிய சந்தோஷம் கூட, இப்படிப்பட்ட ஒரு பயத்துக்குள்ளே நீ போனது நல்லதுதான். ஏன்னா ஒரு வளர்ச்சியை நோக்கி போகும்போது இடையில சின்ன சின்ன கல் வரும், தடங்கள் அதற்கு பெயர், அந்த தடங்கள்ங்கிற கல்லை தாண்டணும், வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு அருவிக்கரை அங்கே வராரு, அருவி கீழே விழுந்து அந்த நதி பாட்டுக்கு நதியாக ஓடிட்டுருக்குது. தனியாக ஆசிரியரும் மாணவனும் மட்டும். மாணவன் முகத்தில் இருக்கக்கூடிய கலவரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிது, கை காலில் இருக்கக்கூடிய நடுக்கம் எல்லாம் நின்றுது. அவர் காமிக்கிறார், பார்த்தியா அந்த நதியை, அமைதியாக ஓடிட்டுருக்கு, அவ்வளோதான். மேலேருந்து ஆர்பரிச்சு கொட்டக்கூடிய அருவி கூட கீழே விழுந்து நதியாக ஓடும்போது ஓடிட்டுருக்கு. நதி போகிற பாதை எப்படி இருக்குது? யாராவது அழகாக நீயும் நானும் நடந்து வர்றதுக்காக போட்ட சாலை மாதிரி, பாதை மாதிரி கல் முள்ளும் இல்லாமல் அழகாக போடப்பட்டிருக்கா என்ன? இல்லையே, ரொம்ப நீட்டாக ஒரு பாதையாக இருக்குது. சரி, அப்படியா இருக்குது? இல்லை இல்லை, நிறையா பாறைகள் இருக்குது. ஆமாம், கஷ்டம்தான். நதி என்ன பண்ணுதுப்பா? பாறைகளை பார்த்து நின்றுச்சா? நிற்கலை, மீண்டும் மீண்டும் பாறை மேலே போய் மோதிட்டுருக்கா என்ன? கடல் அலை போய் போய் மோதுமே, அப்படி மோதலை. அப்போ என்ன பண்ணுது? போய் பார்த்துது, அங்கே கல் இருக்கா? கல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விலகி தன் போக்கில் நிதானத்தில் குழப்பம் இல்லாத அந்த அமைதியில் ஒரு விதமான குறைவும் இல்லாமல் மாற்றமும் இல்லாமல் ரொம்ப அழகாக நதி போயிட்டுருக்கு. பார்த்தியா? பார்த்தேன். அப்படின்னா என்ன பண்ணணும் தெரியுமா? என்ன பண்ணணும்? நதி மாதிரி மனசை வச்சுக்கோ, ஃப்ளோ லைக் அ ரிவர் அப்படின்னு சொன்னார். பையனுக்கு புரிஞ்சுது, அவ்வளோ வேதான், திரும்பி வந்தான். இப்போ அவனுடைய பயிற்சிக்களம், அவனுடைய போட்டிக்களம் அப்போ இருந்ததை விட இன்னும் 10,000 பேர் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அத்தனை ஜோடி கண்களும் இவன் மேலே மொய்க்குது. ஆனாலும் இவன் மனசுக்குள்ளே என்ன மட்டும்தான் இருக்குது தெரியுமா? அந்த நதி மாதிரி பார்க்குறவங்கெல்லாம் தடையாக இருக்கலாம், பார்க்குறவர்கள் பார்வையில் இருக்கக்கூடிய பாவங்கள் உங்களை கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கலாம், கேலி பண்ணுற மாதிரி இருக்கலாம், நீங்கள் தோத்துருவீங்க அப்படின்னு உங்களை விரட்டுற மாதிரி இருக்கலாம். எந்த கவலையும் இல்லாமல் தடைகள் அங்கே இருப்பதற்காக அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, நதி மாதிரி ஃப்ளோ லைக் அ ரிவர் அப்படின்னு ஆசிரியர் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி வெகு நிதானமாக தான் என்ன செய்ய வந்தானோ அதை மட்டுமே மனதில் எடுத்துக்கிட்டு ரொம்ப அழகாக அந்த பையன் அந்த போட்டியில் வென்று வெளியில் வரான். வாழ்க்கை கூட மிகப்பெரிய போட்டி தான். வாழ்க்கையில் ஒவ்வொரு தடவையும் கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னால் நீங்களும் நாளும் ஏன் தயங்குறோம் தெரியுமா? வாழ்க்கையில் நடுவில் நீங்கள் பார்க்கக்கூடிய பல பேருடைய கருத்துக்கள், பல பேருடைய பார்வை, பல பேருடைய குற்றச்சாட்டு, இத்தனையும் தாண்டி நதி போல் ஓடணும் அப்படின்னா அங்கே நிற்கக்கூடிய தடைக்கல் எவ்வளவு சத்தியமோ அவ்வளவு சத்தியம் தாண்ட வேண்டிய சக்தி உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு. இனிமேல் தடைகள் வந்தால் சந்தோஷப்படுங்க, இயல்பு தானே. நதியாக இருந்தால் நாலு கல் நடுவில் இருக்க தான் இருக்கும், மோதி மோதி அங்கேயே நிற்கிறதா நதி இல்லை. கல் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு வளைய வேண்டிய இடத்துல வளைஞ்சு, நெளிய வேண்டிய இடத்துல நெளிஞ்சு, வெகு இயல்பாக தயக்கம் இல்லாமல் தடங்கள் இல்லாமல் ஓடப்பழகிற மாதிரி வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய குறிக்கோள்களை நோக்கி நகர ஆரம்பிக்கலாம். ஃப்ளோ லைக் அ ரிவர் ஷல்வி, கண்டிப்பாக செய்வோம். நன்றி, வணக்கம்.